అవాయాత్రూపణం శ్రీమత్వరాజాయ్యాంతరాజాయ్యే శ్రీమత్పరామృతమీ ఆశ్చర్యమైన மற்ற கல்யாண குழந்தைகளையும் ஈடுபடுகிறார் என்று அவருடைய சர்வ நியமிக்கும் என்று அவருடைய சௌகரியம் பூர்ண அவருடைய சௌந்தர்யம் அப்பன் இருந்து போது அது அதாவது தராதார வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நிவாரணம் பண்ணக்கூடியவன் என்பதாகத்தான் சொன்னார். அதே மாதிரி அவருடைய சௌந்தரியத்தை சொன்னார். அதே மாதிரி அவன் தொழில்நகர்களே நமக்காக இருந்து இருக்கிறார்கள், அப்பனா பரம உபகாரமாக இருந்து இருக்கிறார்கள், அதனால் அவருடைய சௌந்தரியத்தை சொன்னார். தொழில்நகர்களை அதாவது எப்படி கொண்டு போவதே சொல்லுடைய பெருமாளுடைய எல்லா தலைவர்களையெல்லாம் அவர் மிக நன்றாக அவருடைய விசாரணைகளை போன திருவாரூரிலே பார்த்தோம். ஆனால் ஆழ்வாருக்கு மிகவும் புதுக்கு அதிகமாக இருந்ததான் பகவான். அதனாலே சம்பாதிக்கிறான ஆழ்வார் பரவாயில்லை, நமக்கு ஒரு நல்ல அதிக சந்தோஷமான விஷயம் இருக்கிறோம். அப்பொழுதும் நம் மனசுல ஒரு பதக்கம் படப்படக்கூடிய அதிக துக்கம் இருந்தாலும் அப்போ ஒரு பதக்கம் ஆழ்வார்க்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம் என்ன எந்திரமான கையாள குழந்தைகளா அனுபவிக்கிறார் நினைத்து பார்த்து பூர்ணமாக அவரால் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களே சிங்கினமாக விழுந்துள்ளார். கொஞ்சம் இந்திரவான் இந்திரவாரும் அப்படின்னு அனுபவிக்கும் போதே கொஞ்சம் மனசில் வச்சு கலந்து கொள்ளும். இந்திரவான் நமக்காக சௌசீரியாதிகளோடு கூட சௌசீரிய கௌரவியாதிகளோடு கூட இதை அவதாரம் செய்து அவன் செய்து நிலைகள் தான் இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது ஆழ்வார் சிந்தினாராய் போய் அப்பிரகிருத்தையும் பெற்றார் அப்படின்னு சொல்வார். தன் இளமையை மறந்தவராக மூர்த்தியை அடையக்கூடிய நிலையிலே ஆழ்வார் இருக்கிறார். இறந்தவரும் ஆரம்பித்தே மூர்த்தி அடைந்தார். அப்போ ஆழ்வார்க்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் எந்திரமானை நன்றாக அனுபவிக்கும் அனுபவித்து விடுவோம். ஏன்னா கொஞ்ச அனுபவித்து ஆளுக்கு ஆரம்பிக்கும் போது ஆழ்வார் வந்து தன்னிலையும் மறந்துவிடுவார். நேர பிரத்யமாக காட்சி அடைந்தான். நேராக பார் என்பதாக அகலத்தில் ஆழ்வார் கண் முன்னே நேராக பார்க்கும்படி காட்ட வேண்டும். அதாவது கண்ணா நம்ம கண்ணு மாதிரி கிடையாது, அவர்களை திவ்யமான கண்ணு. எப்படியானால் எதிர்பார்த்து பகவத்கீதையில நிச்சயத்தை காண்பிக்க அத்தியம் வந்து நிச்சயத்தை எப்படி காட்ட முடியும் என்றால் அப்ப திவ்யங்களாலும் செய்ய அப்படிங்கிற கண்ணன் ஒரு திவ்யமான கட்டத்தோடு இருப்பார் என்பதாக சொன்னார். அது மாதிரியாக அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதார குருவராக இருந்தாலே எந்தவான அவதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அப்படினாலே எந்தவான் தன்னுடைய அவதார நிலைகளையும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இருப்பதையும் இது எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு பிரத்யட்சமாக காட்டி கண்டார். ஆழ்வார் அதையெல்லாம் நேராக பார்த்தார். அந்த அனுபவத்தாரே நேராக பார்த்த அனுபவத்தாரே மிகவும் சந்தோஷம் அடைந்தார். இப்போது எனக்கு என்ன பதவி இருக்க முடியும் என்பதாக ஆழ்வார் இப்போ பத்து பாட்டு பாடுகிறார். என்ன குறை எனக்கே எதிர்மறைப்பாட்டுகளும் எனக்கு என்ன குறை என்பதாகவும் எனக்கு உங்களும் இடையே எனக்கு என்ன மனப்பொழுத்தே எனக்கு என் நோயிலே அப்படின்னு எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு நோயும் இல்லை, ஒரு மனப்பொழுப்பும் இல்லை. நான் ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லா தேசங்களையும் எல்லா குழந்தைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு எந்த குறவும் இல்லை. மனசுல ஏதாவது குறை இருக்கணும்னா எப்போ இருக்கும் அப்படின்றதா அனுபவிக்க வேண்டிய விஷயம் இருந்து அதை பூர்ணமா அனுபவிக்க முடியல அப்படின்னா மனசுல கஷ்டமா இருக்கும். ஐயோ இதெல்லாம் அனுபவிக்கணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நன்றாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஆனா அனுபவிக்க முடியல அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஆழ்வார்த்தை ரெண்டுமே தெரியாது. அனுபவையும் நீங்கும்படி எந்தமான வந்து விசேஷ அனுபவம் பண்ணுதான் எதையை நான் வந்து பூர்ணமாக அனுபவிக்கும்படி எந்தமான இங்கே பண்ணியிருப்பான். அதனால ஆழ்வார்க்கு அந்த பகையும் நினைத்தார். ஆனால் எந்த வகையும் எனக்கு நீங்கள் நான் எந்திரமாவை அனுபவித்துக் கொண்டு புதிய காலம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என் காலக்ஷேபம் இருக்கிறது காலக்ஷேபம் தான் பொழுதுபோக்கு என்னதான் இதனுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறதா என்ன என்றால் எந்தவார் அனுபவம் மகோதன போதுதான் பொழுதுபோக்கு என்பதாக அனுபவித்தார்த்தையும் திருநாட்டில் இருந்த வகையை பரியந்தமாக நடுவில் தகவல் விஜயேற்றிகளையும் பார்க்கும் அது அவதார அனுபவம் தான் காட்டான். இருந்தாலும் திருநாட்டில் போகிறவரை தீவிரங்களோடு போறவரை இருக்கக்கூடிய அவதார வைபவங்கள் எல்லாத்தையும் காட்டிய வருகிறார். அப்போ அதை கண்டு எதிர்வான காட்டிய விட அதை கண்டு அனுபவித்து அனுபவம் தெரிந்த இடஒதுக்க நீர்வீழ்த்தியாரு பரிபூர்ண மனோகரனாகவே இருக்கின்றார். அந்த அனுபவத்தானே வரக்கூடிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தாலே என்னுடைய மனோகம் நன்றாக நிறைவேறிச்சு, மனசில் உண்மையாக இந்த ஆசை நிறைவேறிச்சு, இது மேல் எனக்கு என்ன குறை அப்படின்னு அதே ஆழ்வார் வந்து ஆச்சரியமாக இங்கே அனுபவத்தை சொல்றார். ஆறாவதாவது விசாந்தத்தின் திருவழியில் போது எட்டாவது விசாந்தத்திலே கட்டராய் இருந்த ஆழ்வார் அவற்றை காணவேறும் என்று பிறந்த வாட்டிலே எதிர்பட்டார். அவையாறு அந்த கிருஷ்ணாசார விசாசங்களையும் காட்டிய வருகிறான் என்று சொல்லிட்டு அப்படிங்கிறேன். ஆமாவாரத்தில் திருவடி ரொம்ப நிறுவனங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தார். உதாரணத்தை எழுந்துட்டு அவர் மோசம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுந்து சொல்லிட்டார். இந்த மாதிரி ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப அச்சுமையை ஏற்படுத்தியிருக்காரு. என்னால் என்ன பண்ணாலும் இந்த ஆழ்வாருக்கு கிருஷ்ணாவதார உதாரணங்களையே காட்டியவர்களெல்லாம் அப்படின்னு நினைத்து நிறைய காட்டியவர்களையும் ஆகலாம். அப்போ இதையே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் கஷ்டப்பட்டு இருந்த ஆழ்வார் பூர்த்தியாக பார்க்க முடியலையே கஷ்டப்பட்டு இருந்த ஆழ்வாருக்கு எங்கிருமான் இப்படி காட்டியவர்கள். அதனால இந்த திருவாய் முறையில் இதுல சொல்லப்பட்ட குலம் எந்திரமான குலம் என்ன அப்படின்னா பக்தர்களுடைய சித்த ஆக்கிரகன் அது அவருடைய மனத்தை ஆக்கிரகம் பண்ண புரிந்தவர். எப்படி தன்னுடைய வெளித்திறங்களாலும் தன்னுடைய சௌந்தரியங்களாலும் தன்னுடைய விஜய் சேர்த்திட்டங்களாலும் பக்தர்களுடைய சித்த ஆக்கிரகன் தனித்திரீகி ஆஸ்திக சித்தாதர்ஷகம் என்கிற பகவத்துடன் இத்திருவாயுக்கு சுற்றிவாரியம் அனுபவித்து அதுக்கப்புறம் அதை படித்துக் கொண்டு சூரியனை மறுபடியும் ஒரு பிரச்சாரம் படுத்துகிறார். ஆக ஒரு சூரியனையே மறைக்க முடியும், ஒரு சூரியனையே பிரச்சாரப்படுத்த முடியும் எந்திரமானவர்கள் சந்தப்பட்டாரே அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற எந்த பண்ணினா என்னதான் பண்ண முடியாது எந்திரமான அனாயாசமாக அந்த காரியத்தையும் வர்ஜனம் பண்ண முடியும், அனாயாசமாக யாரையும் சொல்ல முடியும். ஆனால் கூட எந்திரமானவரைதான் எளிமையாக செய்யலாம், என்ன பண்ண வேடிக்கையாக செய்யலாம் நமக்கும் சேர்ந்து பல விஷயங்கள் அப்ப என்ன நடந்ததுக்கும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பாரதமாக பிரசாரமாக இருக்கக்கூடிய அதனால பக்தர்களுக்கு அதிக ரசத்தை கொடுக்க வேண்டும். அது மூலம் பக்தர்களுடைய திட்டத்தை ஆகர்ஷணம் பண்ண வேண்டும் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மாணவர்கள் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன கேட்டா நாம் அதாவது ஜாபகர்களான பக்தர்கள் நம்முடைய திட்டத்தை எந்திரமானம் ஒப்படைக்க முடியும், நம்முடைய மனத்துக்குள் இந்த வெளியேன்னு பார்த்து எந்திரமான இந்த மனத்தை ஈடுபடுத்தி செய்ய வேண்டும். இன்னும் உண்மையிலும் தியானம் பண்றவாங்க அதுதான் செய்வோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வெளி உதயத்திலேருந்து மனசு மாற்றம் என்ன பண்ணலாம் கேட்டா அதான் வெளி உலகத்திலேருந்து அவர் தனியா நின்று பார்த்தபடி தனியா ஒரு ஆசிரம் பற்றி இந்த ஆசிரமத்தை தனியா உட்கார்ந்து அந்த மனம் உருவானதையே பார்த்து கொண்டு சீமா எதுவும் ஆசைப்படாமல் அந்த மனசு கொண்டு பகவானே இருக்க முடியாத வேற எப்படி எதுவும் இருக்க முடியாது இப்படிலாம் படைகிறார்கள் மகிழ்ச்சிகள் எல்லாம். ஆனால் நம்மால் அதெல்லாம் எங்கேயும் பண்ண முடியாது, நம்ம மனசு புறம்போக்கும் வேலை இது எந்த வானையே நினைத்துக் கொண்டிருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் நினைக்காது. அப்பயே விழாவை மனசு இருந்ததாக பேசிக்க போற இது புறந்து தரங்கள் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மனசுல கொண்டு எந்திரவானை எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா அப்படிதான் எந்திரவான வழி இல்லாம நீங்கள் வந்து என்னை நினைப்பதற்காக பலவாத பட வேண்டாம், உங்க மனசுல நானே வந்து உட்கார்ந்து நான் பலவாதமாக சொல்கிறேன் என்பதா அவர் சாமிக்கு அதெல்லாம் நம்ம கேட்கவே இருந்தா போதும் நம்ம அவங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இத்தனை எண்ணிலையும் இருக்கப்படினால நமக்கும் கேட்பதற்கு ஆனந்தமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் ரசமா இருக்கப்படினால நம்ம வரத்துல கிருஷ்ணன் வந்து நிர்வாக முடியும். அதனால நாமாக பார்த்து நம்ம மனசுல கிருஷ்ணனை நிற்பதற்காகவும் கிருஷ்ணனாக பார்த்து தானே நம்ம பார்த்து என்பதாக சாதிக்கிறார். அந்த மாதிரியாக மனசிலே எந்திரமாக உட்கார்ந்து கொண்டு அந்த மனத்தை தனது அகப்படுத்திக் கொள்வார், மனத்தை ஆகர்ஷணம் பண்ணிக் கொள்வார். அப்படிப்பட்ட இந்திய நீண்டா உதாரணங்கள் அனைவருக்கு அனைவரும் சொல்லப்படும். இவ்வாறு எந்திரமான இல்லாதத்தை ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொன்னார்கள். ஆசிரியர்கள் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமாக இருந்தது ரொம்ப வைத்தோட ஒருத்தர் கூட நினைச்சிருக்காங்க பயப்பாங்க. இதே பக்தி பாவம் இருந்தா அவன் பக்தி வருது. அப்போ ரொம்ப அதிக பக்தி பாவத்துல ஆர்வம் இருக்கும் போது அந்த மனசுல எந்த விதமான தேவை காமிக்கிறாங்க. அப்ப அது நேர பார்க்கிற மாதிரி மனசாக ஓகே நேர பார்க்கிற அளவு ஒரு மாற்றியை தெரிந்து கொள்ள ஆழமாகவும் இருந்திருமான் அறிவு செய்தார். அதனால அவருக்கு நேர பார்க்கிற மாதிரி இருக்கும். இது ஆசிரியர்களே அவர்கள் மானசானுபவத்தையாவும் நான் திகிழனாகவே நின்று பெற வேண்டும் என்று இறந்த வாழ்க்கையில் பேசித்தபடியே கை செஞ்சு ஒன்றுக்கே மனசா அனுபவம் கைத்தல் இல்லாமல் மனசாக அனுபவம். அதனால் எங்கெருமான் பாட்டிய உரிமா அப்படின்னு சொல்லியிருக்கு. பாட்டிய உரிமான்னா என்ன அர்த்தம்? இந்த மனசுனால்தான் அனுபவிக்கிறார். எங்கெருமான் பாட்டிய உரிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவத்தை பெற்றார். இந்த அனுபவத்தினாலே எனக்கு என்ன பதவி இருக்கிறது தன்னுடைய பரிபூர்ணத்தை நான் பூர்ணமாக எந்திரமான அனுபவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது இந்த திருவாரூரில் சொல்லுகிறார். இப்போ இதன் பார்க்கணும். உறவை ஆட்சியாக பொய்கை நாளம் பறந்ததும் பலான் அவதாரம் அங்கே ஆயுர்களும் பெண்களோடு ஆசக்தியை செய்வதாக போன்ற அனுபவத்தையும் அதிகமான ஜலத்தை உடையதான அந்த ஒரு குளத்திலே போய் காரிய மாதத்தை அவர் அடைந்து வரும். இது போன்ற பல தெரியவில்லை. அவரை பள்ளி பிராந்தன் மாறவர்கள் அதாவது நாகரிகளே இருக்கக்கூடிய ஒரு என்ன ஒண்ணுமில்லை அவர்கள் அந்த மாதிரியாக அவர்கள்தான் கண்ணன் கண்ணன் எதுக்காக இந்த ஆய்வாளர் சொன்னாங்க அது ஒண்ணுதான் பார்க்கவே வராது புரியல. என்னாச்சும் இந்த வாசஸ்திரீகள் அப்படின்னு அதிகமாக முடியுது ஆய்வாளர் பெண்களோட கண்ணன் குரல் திருக்குறளை போட்டிருந்தார். அது இருந்த உடனே ராசத்திரை ஒண்ணுடனே அப்படின்னு உடனே அக்டோபர் உன்னை கூட்டி போறேன் அப்படின்னு தேசிய சமாதானம் தேசிய சமாதானம் அக்டோபர் கூட்டி போகலாம் அப்படின்னு முதலீடு செய்து அவர்கள் மனசுல அப்படி ஆனந்தமே இறந்து இருக்கிறதுனால அவர்கள் பரிபூர்ண ஒரு ஆனந்தத்தை பெற்றவர்களான அவர்கள் அந்த இடத்துல இருந்தார். அது எப்போதா பிரியாட்டிக்கும் ஆயர்களுக்கும் ஆயர்கள பெண்களுக்கும் பசுமாதவர்களுக்கும் அன்பு பெற்றிருக்கும் எல்லாத்துக்கும் அவங்க பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக வாங்கினார். அதனால இன்னொருக்கு இந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காகவே கண்ணன் வாங்கினார் அப்படின்றது தெரியாது. அம்சம் வரமாட்டேங்குது அவர்கள் அங்கரா அங்கரா கோவர்தனம் கிரிகரா யமுனான கீதா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல கோவர்தனத்தை அவளை காப்பாற்றுவதற்கு என்னவோ அதை சொல்லி அதிலே தான் சந்தேகப்படுகிறார். ஒரு ஆயிரம் பெண்களுக்கு தான் ஒரு ஆபத்து அழைக்கும் அதே நாளே வந்தது. காப்பாற்றுகிறேன் ஆசியம் கூட நல்லபடியா கத்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா அப்ப பார்த்தா இந்த இடத்துல தூய நடந்து போயிடுது. அது என்னன்னா காரியம் வந்து ஒவ்வொரு கடையாக அந்த கடையில காலம் மாறி மாறி அதே தூய நடமா தான் ஆகும். சட்டல கடா அழிவு நடக்கலாம் இருக்கு. அதனால உடம்பு நடந்தது இருக்கும் பார்க்க முடியாத அச்சமாக எந்தமான் நடன மாறினான் சில பேர் மாயம் அப்படின்னா பொய்யா போயிருக்கு மாயமா போச்சு மாயமா போச்சுன்னா பொய்யா போச்சு உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லாது. ஆனா சம்ஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் பொருள் மாயங்கிற சம்ஸ்கிருத பிரச்சனைனா வந்து சம்ஸ்கிருத மாயம் அப்படின்னா இந்த அர்த்தம் இருந்து ஆச்சரியம் அப்படின்ற அர்த்தம் முடிஞ்சிருப்பான். அதனால இந்த வீட்டினர் அது எதிரவானது ஆச்சரியமான ஒரு விதி சேர்க்கை வரை அப்படின்னு அவர்கள் கண்டிருக்கிறான் தன் மாய நிலைகளையே அலற்றி தினமும் வந்து அவனும் கருதி தினம் என்ன போதே இந்த மத்தியிலும் ஏராத்திரி பகுதியில் திரும்பவும் கிடையாது. என்ன குறைந்தது அனுபவத்தை சந்தோஷத்தாலே வரும் துறை உண்டோ அனுபவம் உத்தேசத்தால் வரும் துறை உண்டோ என்று நான் என்ன முறையை கொண்டிருந்தீர்கள் சுஷாபாரத்தில் அவர்களால் வந்து இரண்டாம் முடிவு அனுபவிக்காதான் யாராவது என்ன கேட்டா அவன் செய்கிறது அனுபவித்தது பாகவதம் தீர்த்தபுராணம் ஆழ்வார் சீர்த்திகள் அப்படின்னு குறைவில்லாம பார்த்தா நம்ம பல கிரந்தங்கள் இருந்து பல கிரந்தங்களையும் இந்த விஷயங்களையும் சாதார விஷயங்களையும் நாம் தெரிவிக்க முடியும். அதனால படிவத்துக்கு அனுபவிப்பதற்கு எத்தனை விஷயங்கள்னா இருக்கும்போது பஞ்சபந்தைபுரமுக்தி அவர்கள் அவர்கள் அறிவிப்பு